கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்ல. ஐயாஹூ யாஹூ பண்ணி பார்த்தும் இவளை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இவ டேட்டிங்காக டின்னர் போன ஸ்டார்டர் நான் தானே, ஷாப்பிங் போக கூட்டி போன ட்ராலி நான் தானே, மூவி போன சோக சீனில் கர்ஷிப் நான் தானே. பார்க்கதான் இப்படி ஆளுதா அப்படி. Meet my girlfriend, my hot and spicy girlfriend. Hey, come on girls, in the intro time. Even yarani ippo sollata ore handshake senjira ponnunga vandas vaing enu parapam bulleta military cutla style irukum ore millimeter size la sirippirukum almost aradi ooril yaradi im pol even pol gudi gudi gudi gudi. அவ செல்போன் ரெண்டு கால் இருக்கும், பேக்கப் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு இருக்கும், ரெஞ்சில ஜெருசிய விதைச்சிடுவா, என் வயிற்றுக்கு ஜெருசில் கொடுத்துடுவா, பொண்ணுங்க நம்பர போன்ல பார்த்தா சத்தம் இல்லாம தூக்கிடுவா, ஓர கண்ணால சைட்டடிச்சாலும் நோக்கு வருமத்தில் தாக்கிடுவா, அளவா குடிப்பா அழகா பிடிப்பா இதய துடிப்பா துடிப்பா துடிப்பா. Meet my girl friend, my hot and spicy girl friend. Meet my girl friend, my hot and spicy girl friend. Google Google பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவன் போல ஒரு கிறுக்கனும் பிறந்ததில்ல. ஐயாஹூ யாஹூ பண்ணி பார்த்தும் இவளை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவே இல்லனா. சோக சீரில் கோச்சிப் நான் தானே, பார்க்கதான் இப்படி ஆளுதா அப்படி. Meet my girlfriend, my hot and spicy girlfriend.